ಸಹಜತೆಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ. ಉತ್ತಮಮಾನ ಆವನಿ ಹಸ್ತ திருநாள் ஸ்ரீராமாஞ்சதயா பாத்திரம் தனியன் அவதாரம் செய்த திருநாள் இது. எப்படியானால் புரட்டாசி திருவோணம் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினாலே விசேஷமான திருநாளாக இருக்கிறதோ அந்த மாதிரி ராமாஞ்சதயா பாத்திரம் தனியன் அவதாரத்தினாலே ஒரு பெருமை பெற்ற ஒரு நல்ல நாள் இது. சுவாமி தேசிகனுடைய அவதாரம் என்பது பெருமாளுடைய அவதாரம், ஸ்ரீபாஷ்யகருடைய அவதாரம் என்று சொல்லலாம். தனியனை கூட அப்படி அவதாரம் என்று சொல்ல வேண்டுமா என்று கேட்டால், பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினாலேயும் பூர்வாச்சாரியருடைய ஒரு சங்கல்பத்தினாலேயும் தான் இப்போ ஒரு தனியன் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிறபடினாலே தனியன் அவதாரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ராமானுஜ தயா பாத்திரம் தனியன் அவதார வைபவம் என்று சொல்ல ஆரம்பித்தால் அதுவே நீண்டு போகும். அத்தனை வைபவங்கள் உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மூன்று பெருமைகள் இந்த தனியனுக்கு. முதல் பெருமை, ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அருளி செய்த திருவாராயிரப்படி காலக்ஷேபத்தில் இந்த தனியன் அவதாரம் என்பது. அதாவது திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக எத்தனையோ வியாக்கியானங்கள் பின்னாளில் தோன்றினாலும் பகவத் ராமானுஜரே பிள்ளானை கொண்டு எழுதிய ஒரு வியாக்கியானம் திருவாராயிரப்படி. பிள்ளான் அதை பகவத் ராமானுஜரிடமே சமர்ப்பிக்க அவர் அதை கடாட்சித்து பகவத் விஷயம் என்று திருநாமம் சாற்றி அதை காலக்ஷேபத்தில் வைத்தருளினார் என்பதாக குரு பரம்பரா பிரமாணங்கள். பகவத் ராமானுஜர் திருவுள்ளப்படி அந்த திருவாராயிரப்படி காலக்ஷேபம் என்பது ஒரு குரு பரம்பரையிலே மாத்திரம் அழகாக வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து அந்த குரு பரம்பரையிலே சுவாமி தேசிகன் அப்புள்ளாரிடம் அந்த திருவாராயிரப்படி காலக்ஷேபம் கேட்டு அதை தந்து திருக்குமாரருக்கு காலக்ஷேபம் சாதித்த சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரிடம் பிரம்மதந்திர சுதந்திரஜியர் அந்த திருவாராயிரப்படி காலக்ஷேபத்தை கேட்டு அந்த வைபவத்திலே ஆழ்ந்து போய் திருவாராயிரப்படி அதனுடைய வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் சாதித்த நிகம் பரிமளம் இந்த காலக்ஷேபத்திலே ஆழ்ந்து போய் அவர் அருளி செய்த ஒரு தனியன் இது என்கிறபடியினாலே பகவத் ராமானுஜர் அருளி செய்த பிள்ளான் மூலம் அருளி செய்த திருவாராயிரப்படி காலக்ஷேபத்திலே தோன்றின ஒரு வைபவம் இந்த தனியனுக்கு உண்டு. அதனால்தான் ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்றோம். மற்றதுக்கு கிடையாது. ஏன்னா ராமானுஜருடைய தெய்வ பாத்திரமான ஒரு வைபவம் இதற்கு இருக்கிறது அப்படின்னு. இது முதல் பெருமை. இரண்டாவது பெருமை என்ன என்று பார்த்தோமானால், பல திவ்ய தேசத்தின் எம்பெருமான்களுடைய சம்பந்தம் உண்டு இந்த தனியனுக்கு. சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே திருவாராயிரப்படி காலக்ஷேபம் கேட்டார். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலே திருவாராயிரப்படி காலக்ஷேபம் செய்தருளினார், அதாவது சாதித்தருளினார். ஒரு கால விசேஷத்திலே திருநாராயணபுரத்திலே இந்த காலக்ஷேப வைபவம் நடக்கும் பொழுது அப்பொழுது இந்த தனியன் அவதாரம் ஆயிற்று அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த மூணு திவ்ய தேசத்து சம்பந்தமும் இதற்கு உண்டு. அதாவது காஞ்சியிலே பிறந்து ஸ்ரீரங்கத்திலே வளர்ந்து திருநாராயணபுரத்தில் அந்த காலக்ஷேபம் நன்றாக சீரும் சிறப்புமாக முதிர்ந்து நின்றபோது அப்போது உதித்த தனியன் இது என்று சுவாமி தேசிகன் திருமலை அப்பனுடைய அவதாரமானபடினாலே நாலு திவ்ய தேசத்து சம்பந்தமும் இந்த தனியனுக்கு உண்டு. நாலு திவ்ய தேச எம்பெருமானுடைய சம்பந்தமும் இந்த தனியனுக்கு உண்டு. அதை நாம் இந்த தனியில் தானே பார்க்கலாம். இந்த தனியில் தானே ராமானுஜ தயா பாத்திரம் என்பது திருநாராயணபுரம் சம்பந்தம். ஏன்னால் அங்கே பகவத் ராமானுஜ தயா பாத்திரமாக சுவாமி தேசிகன் கொண்டாடப்படுகிறார். ஞான வைராக்கிய பூஷணம் என்பது காஞ்சிபுரம் பேரொழாளன் அனுகிரகம். ஏனென்றால் காஞ்சிபுரம் பேரொழாளன் சன்னதியிலேதான் சுவாமி தேசிகன் ஞானத்தை பெற்றார். அது மட்டும் இல்லாமல் வைராக்கிய பஞ்சகம் அருளி செய்து வைராக்கிய நிதியாக அருளி செய்தார். ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் என்பது திருமலையப்பனுடைய ஒரு வைபவத்தை போற்றக்கூடியது. ஏன்னா திருமலையப்பனுடைய அவதாரமே இவர் என்பதுதான். வந்தே வேதாந்த தேசிகம் என்பது ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடியது. ஏனென்றால் ரங்கநாதன் தான் வேதாந்தாச்சாரியன் என்று பிரதம் கொடுத்து வேதாந்த தேசிகனாக ஆக்கியவன். ஆக இந்த தனியனுக்கு நாலு திவ்ய தேச எம்பெருமான்களுடைய சம்பந்தம் உண்டு என்பதை இந்த தனியனில் தானே நாம் அழகாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வைபவம் இதற்கு இருக்கு. இது இரண்டாவது வைபவம். மூன்றாவது வைபவம் என்ன என்று கேட்டால், உற்சவங்களை நடத்தி வைத்த பெருமை இந்த தனியனுக்கு உண்டு, உற்சவத்தை நிறுத்தி வைத்த பெருமை இந்த தனியனுக்கு கிடையாது. என்ன என்று கேட்டால், ஆச்சரியமாக உற்சவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, காலக்ஷேபம் நடந்து கொண்டிருக்கும் போது தனியன் உதித்தது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கத்திலே திருவாயுவின் உற்சவம் நின்ற பொழுது அப்பொழுது சுவாமி தேசிகன் போய் அந்த உற்சவத்தை மறுபடியும் நடத்தி வைத்த பொழுது அப்பொழுது நம்பெருமாள் நியமனம் இந்த தனியனை சொல்லுங்கள் என்பதாக நம்பெருமாள் நியமனம். அதுபோல காஞ்சிபுரத்திலே பிரம்மோற்சவத்திலே திவ்ய பிரபந்த சேவா காலம் தடைபட்டிருந்த போது, இதரர்களால் தடைபட்ட பொழுது அப்பொழுது சுவாமி தேசிகன் நடத்தி வைத்த பொழுது, இப்படியெல்லாம் பார்த்தோமானால் இந்த தனியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை என்ன என்றால், பல திவ்ய தேசங்களிலே உற்சவத்தை நடத்தி வைத்த பெருமை இந்த தனியனுக்கு உண்டு என்பதாக. இப்படியெல்லாம் பார்த்தோமானால் இந்த ராமானுஜயா பாத்திரம் என்கிற தனியனுடைய ஒரு வைபவம் சொல்லி மாணால் ஏகப்பட்ட வைபவங்கள் உண்டு. அதை முழுவதையும் விஸ்தாரமாக நாம் அனுபவிக்க வேண்டுமானால் பல நாட்கள் வேண்டி வரும். இப்பொழுது அடியன் சுருக்கமாக ஒரு விஷயம் வித்யாமம் செய்ய போகிறேன். ராமானுஜ தயாபாத்திரம் என்பதின் அர்த்தம் மாத்திரம், ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சாதாரணமான அர்த்தம் முதலே சொன்னேன் அல்லவா. பொதுவாக தயா பாத்திரம்னு சுவாமி தேசிகன் தான் சொல்லணும். ஏனென்றால் சுவாமி தேசிகன் தன்னை தயா பாத்திரம் என்பதாக 23 இடங்களில் சாதித்திருக்கிறார். ஒன்னல்ல ரெண்டல்ல, தன்னை சொல்லிக்கும் போதெல்லாம் தயா பாத்திரம் தயா பாத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஹைந்திர ஸ்தோத்திரத்துல நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக அப்படின்னு வரும். ஸ்தோத்திர பாடத்துல பல இடத்துல வரும். அது மட்டும் இல்லாமல் தேவராய வித்யாசத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அயமகம் அனகாலாம் அஸ்மி பாத்திரம் தயாயாம சச்சரித்தரட்சா என்பதாக நினைக்கிறேன். பல இடங்களிலே தயா பாத்திரம் அப்படின்னு சுவாமி தன்னை சொல்லிக் கொள்ளுகிற வழக்கம். ஆக சுவாமியினுடைய திருவுள்ளப்படி அவரை தயா பாத்திரம் என்பதாக சாதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தயா சதகம் அருளி செய்து தயா பாத்திரமானவர் அருள் கொண்டாடும் அடியவர் என்று சொல்லும்படியாக அருள் கொண்டாடும் அடியவர் இவர். அதனால தயா பாத்திரம் என்பது சுவாமி தேசிகனுக்கு மட்டுமே மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடியது. எல்லாரும் தயா பாத்திரராக இருந்தாலும் அந்த ஒரு விருதம் தயா பாத்திரம் என்கிற விருதம் சுவாமி தேசிகனுக்கு பொருத்தமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணுமானாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் தயா பாத்திரம் என்றால் சுவாமி தேசிகனுக்கு அத்தனை பொருந்தும் அப்படிங்கிறது. அது இருக்கட்டும். இப்ப அடியன் சொல்ல போற விஷயம் அது கூட கிடையாது. ராமானுஜ என்பதற்கு மாத்திரம் பல தாற்பயங்கள் சாதித்திருக்கிறார்கள் பெரியோர்கள். ஒரு 10-11 அர்த்தங்கள் சாதித்திருக்கிறார்கள் அந்த ராமானுஜ தயா பாத்திரம் என்பதற்கு. இத்தனை அர்த்தம் வருமா? இதெல்லாம் வேறுபடாமலே கற்பனையினாலும் சொல்வதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரிஷீனாம் புனராத்யானாம் வாச்சம் அர்த்தோடு தாவதி, எம்பெருமான் சொன்ன வார்த்தையா இருந்தால் அது ஒரு அர்த்தம் வரலாம். ஆனால் மகான்கள் அருளி செய்த வார்த்தையானால் அதற்கு 1000 அர்த்தங்கள் வரும் என்பதாக சொல்வார்கள். இது சாட்சாத் பிரம்மதந்த ஸ்வதந்திர ஜீயர் பரியாய பாஷ்யகாராய என்று சொல்லப்படக்கூடியவர். பிரணதார்த்தம் விதூன்வதே பிரம்மதந்திர ஸ்வதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹா. அந்த ஜீயர் அருளி செய்த ஒரு தனியனானபடினாலே அவருடைய வைபவத்தினாலேயும் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தினாலேயும் பகவத் ராமானுஜருடைய வைபவத்தினாலேயும் திருநாராயணபுரம் எம்பெருமானுடைய வைபவத்தினாலேயும் அநேகம் அர்த்தங்கள் வரும். நமக்கு தெரிந்த அர்த்தங்கள் மட்டும்தான் நாம் இப்போது சொல்லப் போகிறோம், பார்க்கலாம். இங்கே ராமானுஜர் என்ற சப்தத்தினாலே இங்கே குறிப்பது 1 பகவத் ராமானுஜர், 2 ஆத்ரேய ராமானுஜர் அப்புள்டார், 3 பலராமனுக்கு அனுஜராக இருந்த கண்ணன், 4 ஸ்ரீராமனுக்கு அனுஜராக இருந்த பரதாழ்வான், 5 ஸ்ரீராமனுக்கு அனுஜராக இருந்த லக்ஷ்மணன் இளைய பெருமாள், 6 ஸ்ரீராமனுக்கு அனுஜராக இருந்த சத்ருக்னாழ்வான், ஏழு ஆச்சாரியர்களே ஸ்ரீராமர் என்று திருநாமத்தோடு இருந்தவர், ராமம் துரியம் உபாஸ்மகே என்று சொல்லும்படி இருந்தவர், மணக்கால் நம்பி அவருக்கு அனுஜராக பின்தோன்றலாக இருந்த ஆளவந்தார். எட்டு அந்த ஸ்ரீராமரை அனுஜராக கொண்ட முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், குறிப்பாக நாதமுனிகள் நம்மாழ்வார் முதலான ஆச்சாரியர்கள், அவர்கள் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் பெரிய நம்பிகள் முதலான ஆச்சாரியர்கள் இவர்கள், அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமா என்று சொல்லப்படக்கூடிய பிராட்டி, அவருக்கு அனுஜர என்றால் கூட தோன்றியதாக இருக்கக்கூடிய தயா, அதுபோல பூமாதேவி முதலானவர்கள், இவர்கள் எல்லாருடைய தயா பாத்திரமாக சுவாமி தேசிகன் இருந்தார் என்பது ஒட்டுமொத்த கருத்து. இதில் ஒவ்வொன்றும் வெறும் வாயாலே சொல்லி போவது மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசிகனிடம் ஒவ்வொன்றும் எத்தனை அழகாக பொருந்தும் என்பதை தேசிகன் சீசுக்திகளை கொண்டே நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். இப்பொழுது முதல் அர்த்தம், ராமானுஜ தயா பாத்திரம், பகவத் ராமானுஜருடைய தயக்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகன் என்பது. இதற்கு மூன்று யுக்திகள். முதல் யுக்தி, பகவத் ராமானுஜருடைய அபர அவதாரம் சுவாமி தேசிகன் என்பதாக அந்த காலத்திலேயே பிரசித்தம். ஸ்ரீபாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனக உத்தர்த்தம் ஆகதோ நூனம் இத்யுக்தாஜாஸ்து மங்களம் என்று சுவாமி தேசியனுடைய திருக்குமாரே சாதிச்சிருக்கார். அதாவது பகவத் ராமானுஜர் என்ன பண்ணாராம், தான் காண்பித்த மார்க்கத்தை ஸ்ரீபாஷ்ய மார்க்கத்தை நன்கு புனக பிரதிஷ்டாபனம் பண்ணணும் என்பதற்காக தானே மறுபடியும் அவதாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அப்போது சுவாமி தேசிகனை தேர்ந்தெடுத்து அவர் அவதாரம் செய்தார் என்கபடினாலேயே அவதாரத்திலேயே இவர் ராமானுஜருடைய தயா பாத்திரமாக இருந்தவர். அதாவது பகவத் ராமானுஜரிடம் இவர் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிறது கிடையாது, பகவத் ராமானுஜர் இவரிடம் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிறதா இங்க விஷயம். இது அவதாரத்திலிருந்தே இருக்கு, இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருந்த பொழுது அப்போது ரங்கநாதன் அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு தேசிகன் வந்தப்புறம் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது, இங்கேயே இருக்கலாமா அல்லது மறுபடியும் சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு போகலாமா என்று சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் வாதத்தில் ஜெயிப்பதற்காக வந்தார், அப்போ வாதத்தில் ஜெயிச்சாச்சு, ஆச்சனை சொந்த ஊருக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ ரங்கநாதன் எம்பெருமானரை நியமித்தார் போல அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று நியமித்தார். அதாவது பகவத் ராமானுஜரை காஞ்சிபுரத்தில் இங்கே வரவழைத்து தன்னிடம் தங்க வைத்தான், அதே போல இவரையும் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைத்து தன்னிடம் தங்க வைத்து விட்டான். அப்பொழுது பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகனுக்கு நியமனம் செய்தார், இங்கேயே இருந்து கொண்டு வேதாந்த பிரவச்சனாதிகள் பண்ணிக்கொண்டு ஸ்ரீபாஷாதிகளை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்தித்தல் என்று ஆரம்பித்து நாம் சொன்ன கைங்கரியத்தை நடத்தி கொண்டிடும் என்பதாக நியமனம் சாதித்தார். இது குரு பரம்பரையில் இந்த விஷயம் இருக்கு. அதனாலே பகவத் ராமானுஜராலே செலக்ட் செய்யப்பட்டு அவருடைய தேவிக்கு பாத்திரமானவர் அதே ரீதியை சுவாமி தேசிகன் செய்தார் என்பதாக குரு பரம்பரா வைபவம். இது இரண்டாவது வைபவம். மூன்றாவது விஷயம், ஸ்ரீராமானுஜருடைய தயினாலே தான் வாதத்திலே ஜெயித்தார் சுவாமி தேசிகன், ஸ்ரீரங்கத்திலே வாதத்திலே ஜெயித்தார், இன்னும் பல இடத்துல திருவேந்தீபுரத்திலே வாதத்திலே ஜெயித்தார், இதெல்லாம் பகவத் ராமானுஜருடைய அருள்னாலே அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்ற தயையா தேசிகேந்திரஸ்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயத்துல. அந்த சங்கல்ப சூரியோதய நாடக பிரகரணத்தை பார்த்தாது ரொம்ப அழகா புரியும். அதான் அந்த நாடகத்தில் எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு ஆச்சாரியன் இருக்கார், ஒரு சிஷ்ய ஒருத்தர் இருக்கார், ஆச்சாரியன் மொத்த விஷயத்த அந்த சிஷ்யத்துக்கு சொல்லித்தர, அந்த தேசத்தில் இருக்க ராஜாவுக்கிட்ட வாதத்துக்கு ஒருத்தர் வர, அப்ப அவரை வாதத்துல ஜெயிக்கிறதுக்கு இவரை கூட்டு வரணும், அதனால ராஜா சொல்லி அனுப்புறார். அப்ப ஆச்சாரியன் என்ன பண்றாரு, சிஷ்யன் கிட்ட பவித்திரத்தை கொடுத்து நீ போய் வாதம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புறேன். அப்ப அந்த ஆச்சாரியன் சிஷ்யன் சேவிக்கிறார். அப்ப சிஷ்யன் சொல்ற ஸ்லோகம், உபவீதினம் ஊர்தபுன்றவந்தம் திரிஜகத்புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக வீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். அதான் சுவாமி தேசியன் என்ன பண்றார், அந்த நாடகத்துல பகவத் ராமானுஜர ஆச்சாரியராகவும் தன்னையே சிஷ்யராகவும் இருக்கிறார் நாடக பாத்திரமாகவே, அப்படி வச்சு அழகா ஒரு நாடகம் வரும். அப்ப ஆச்சாரியன் அனுகிரகத்தாலும் கூட அவர்கிட்ட இருந்த அக்ஷதை எல்லாம் வாங்கிட்டு பவித்திரத்தை வாங்கிட்டு நேர ராஜசபைக்கு வந்து அங்க ஜெயிக்கிறார். ஆச்சரியமா என்னென்ன சொல்றாரு எல்லாமே இருக்கு இந்த நாடகத்துல, எப்படி ஜெயிக்கிறார் எல்லாமே இருக்கு. முடிச்சவரை ராஜா கொண்டாடுறார், இவருக்கு நல்ல கடகங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ராஜா சொல்றார், சொர்ணத்துல கடகங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்றார். அப்போ சுவாமி அப்போ வந்து அந்த சிஷ்யன் ஒரு விஷயம் சொல்றார், நான் நானாக ஜெயிக்கிறேன், என்னுடைய ஆச்சாரனுடைய தயினால் தான் நான் ஜெயிச்சேன், பகவத் ராமாங்கிற தயினால் தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றேன் அந்த இடத்துல. அதனால்தான் ராமானுஜ தயா பாத்திரம் என்பது சுவாமி தேசியம் எத்தனை ஆசைப்பட்டிருக்கார், ராமானுஜரை சிஷ்யராக இருக்கணும், ராமானுஜ தயக்கு பாத்திரமா இருக்கணும் என்பதெல்லாம் அவருடைய தீராத கனவு, அது தீராத கனவு இல்ல தீர்ந்த கனவு, அது முதல்லிருந்தே நடந்துருக்கு, அதை நாடகத்திலையும் அதை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம அழகாக பார்க்குறோம். அந்த இடத்துல சுவாமி தேசியம் வைபவம் நிறைய அந்த நாடகத்தில் தெரியும், அதில் முக்கியமான ஒரு வைபவம் இங்கே ராமானுஜ தயா பாத்திரம் என்பது. ஆக இந்த காரணங்கள்னாலே பகவத் ராமானுஜ தயா பாத்திரம் என்பது பொருத்தமாக இருக்கு. இது இந்த காலத்தில் இப்ப நாம சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த தனியல்ல பிரசித்தம், அதுக்கு முன்னாடியே சுவாமி தேசியம் எழுந்துள்ள இருந்த காலத்திலேயே பிரசித்தம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சீசுக்திகள்லாம் இருக்கு. உதாரணமாக இப்ப சங்கற்ப சூரியோதயத்துல சுவாமி தேசியின் சீசுக்தி தயா தேசிகேந்திரஸ் என்பதாக பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் எதிராஜ சத்ததியில சவித்ரி முக்தானாம் சகல ஜகதேன பிரசமணின்னு ஒரு ஸ்லோகம், அதுல ராமானுஜர் தயா அப்படிங்கிறது என் மேலே வந்து விழுகிறது அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்தே தம் யமினாம் துரந்திரம் அந்த ஸ்லோகத்தில் அழகா உடனே சுவாமி தேசியன் சாதிக்கிறார். பேரொருளாளர் பெருமான் கருணை மேகம், கருணை மழை பெய்யும் மேகம், சுவாமி ராமானுஜர் கருணை கடல், ஏன்னா மேகம் வந்து கடல்ல இருந்தாலும் எடுக்கணும், ஆமா ராமானுஜர் கருணை கடல், அந்த கருணை கடல் ஜலம் கொடுத்தது பேரூராள பெருமானுக்கு நித்தன் தீர்த்தகங்கிரி மன்னருள்ளும், அதனால்தான் அவர் கருணை மேகமானார், அந்த கருணை மேகத்திலிருந்து கருணையை வாங்கினவன் நான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சாதிக்கிறேன் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த மாதிரி நித்தியில தேசிகனே சாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பஷ்டமாக சாதித்தவர் அப்படின்னு கேட்டார்னா பிள்ளையந்தாதியில திருக்குமாரர் சாதிச்சிருக்கார். ராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன் இறங்கு தூப்பு பிள்ளையா இந்த பொருளன்றியே, ராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு இடத்துல கூட ராமானுசமுனை இன்னொரை சேரும் தூப்புல் புனிதம் அப்படின்னு, அது மாதிரி பிரார்த்தனா அஷ்டகத்துல யதீந்திர சகதி பிரியா விழா வரும், அதனால பல இடத்துல இந்த விஷயமானது மிகவும் பிரசித்தமான அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அதனால முதல் அர்த்தம் பிரதான அர்த்தம் பகவத் ராமானுஜ தயக்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகன். இரண்டாவது அர்த்தம் ராமானுஜர் ஆத்திரேய ராமானுஜர் அப்புள்ளார் சுவாமி தேசிகனுடைய மாதுளர், சுவாமி தேசிகனுக்கு சகலத்துக்கும் ஆச்சாரியனாக இருந்தவர், மாதுளார் சகலா கலாக என்பதாக அவரிடமிருந்து சகலத்தையும் கற்றுக்கொண்டவர் பெற்றவர் சுவாமி தேசிகன். அவருடைய தயா பாத்திரம் அப்படிங்கிறது அது விசேஷமானது. எல்லா சிஷ்யாருமே ஆச்சாரியாளுடைய தயா பாத்திரம் தானே அப்படின்னா அப்படி இருந்தா கூட குறிப்பிட்ட சில பேரை சொல்ற வழக்கம் அப்படி. இங்க அப்புள்ளாருடைய தயா பாத்திரம் சுவாமி தேசிகன் சொன்னதுக்கு பிரதான காரணம் ஒண்ணு என்ன கேட்டா, நடாது ஒரு அம்மாள் சுவாமி தேசிகனை சின்ன வயசுல கையை பிடிச்சி அப்புள்ளார் கிட்ட ஒப்படைக்கிறார். 5 வயசு பாலகனுக்கு நடாது ஒரு அம்மாள் அனுகிரகம் பண்ற, பண்ணிட்டு அப்புள்ளார் கிட்ட இந்த பையனை ஒப்படைச்சு இவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு, இவன் கையில தான் பாவி சித்தாந்தம் இருக்கு, இனிமே நம்முடைய சித்தாந்தம் இவன் கையில இருக்கு, ஏன்னா சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றான், இவன் கையில இருக்கு, எனக்கு வயசாயிருக்கு, இவனுக்கு சகல வித்தியும் சொல்லி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு அப்புள்ளார் கிட்ட நடாதர்மாள் ஒப்படைக்கிற. அப்போ அந்த அப்புள்ளாருடைய தயா பாத்திரமாக இருக்க, ஏன்னா அன்னைக்கே அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆச்சாரிய அனுகிரகங்கிறபடினால விசேஷமாக நடத்துற, எப்படியானால் ஆள வந்தாளுக்கு 6 மாச காலம் பச்சைத்து அந்த அர்த்தத்தை விசேஷ அர்த்தத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாதித்தார்கள் மணக்கால் நம்பியில. அந்த மாதிரி இங்க அப்புள்ளா ரொம்ப பொறுப்போடு சொல்ற, ஆனா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு 20 வயசை மொத்தம் முடிச்சுட்டார் இவர். அப்ப பேரொழாளர் சந்நிதியில் போய் அப்புள்ளா விஜயாபனம் பண்ண இந்த மாதிரி சுவாமி தேசியனுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு, இல்ல அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டீரே அப்படின்னா, நான் முடிக்கல நீர் தான் முடிச்சிருந்தாரு, ஏன்னா உங்க சந்நிதியில் தான் நடக்கிறது எல்லாம், காட்டி கொடுத்தது நீர் தானே, அந்த குழந்தைய காட்டி கொடுத்தது உங்க சந்நிதியில, காலக்ஷேபம் நடந்தது உங்க சந்நிதியில, நீர் மனசு வச்சா நடக்கும், நாங்க மனசு வச்சா 6 மாசம் பச்சை இருந்தது 6 வருஷம் கூட பச்சை இருந்தா கூட நடக்காது, நீர் மனசு வச்சா நடக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, ஆக நடாதோர் அம்மாளாலே அப்புள்ளாருடன் ஒப்படைக்கப்பட்டு மாதுரா சகலா கலாக சகல வித்தியையும் அபியாசம் செய்தவர் ஒண்ணு. குறிப்பாக கருட மந்திர உபதேசம் பெற்று அதன் மூலமாக ஐக்கிய மந்திர உபதேசம் பெற்றவர், கருட மந்திரத்தை உபதேசம் செய்தவர் அப்புள்ளார்தான். அந்த கருப்பானந்து ஐக்கிய மந்திரத்தை உபதேசம் பண்றார். அதனால தேசிகளுக்கு பெருமை, உலக வதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, அதுக்கு மூலம் அப்புள்ளாருடைய தயை தான். இந்த கருட மந்திரத்தில் ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு தான் அதை வந்து சுவாமி தேசிகனுக்கு அதை உபதேசம் பண்ணியிருக்கார். அவர் அந்த கருட நிதி கரையில் உட்காந்து அதை ஆவர்த்தனம் பண்ணார் சுவாமி தேசிகன். அவர் ஐக்கிய மந்திரத்தை உபதேசம் பண்றதுதான் எத்தனை விசேஷம். அதாவது குத்திமங்கல சுவாமி அழகா சாதிப்ப, ஒரு மனுஷன் மனுஷனுக்கு பண்ற மந்திரத்துக்கே பெருமை அதிகம்னா ஒரு தெய்வம் பண்ற உபதேசத்துக்கு எத்தனை பெருமை இருக்கும் அந்த மாதிரியான. சரி, இப்ப அப்புள்ளாருடைய பரம தயா பாத்திரமாக சுவாமி தேசிகன் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக சீசுக்திகள், முதல்ல சுவாமி தேசிகனே சாதித்த சீசுக்தி அதிகன சாராவளின ஸ்ரீமத்யாம் சியாதசாவதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன அப்படின்னு. வரதாச்சாரியர் ராமானுஜா ரெண்டு பேரும் சம்யக் திருஷ்டேன, அவ என்ன நல்ல கருணா கடாட்சம் செய்தார்கள் அப்படின்னு. இதை காட்டிலும் ஸ்பஷ்டமான ஒரு சீசுக்தி பிள்ளையந்தாதியில, காவலரங்கள் கிடாம்பி குளவதி அப்புளார்தம் தேமடர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம் அருளால் அவளவும் தென்வடமொழி நற்பொருள் பெற்றமின் அவர் தம் அருளால் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால அப்புள்ளாருடைய தயா பாத்திரம். அதை காட்டிலும் ஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய சீசுக்தி வாழி திருநாமத்திலே, வாழி ராமானுசப்பிள்ளான் மாதகவால் வாழும் அனிநிகமாந்த குரு. மாதகம்னா மா தயான் அர்த்தம், அக தயா பாத்திரம் அப்படின்னு. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் கேட்டா, இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரசித்தம். சுவாமி தேசியன் எழுந்திருந்த காலத்திலே சகல கோஷ்டியிலையும் இந்த தனியனும் சுவாமி தேசியனுக்கு இந்த பெருமைகளும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருந்தது. அது பிற்காலத்தில் நம்ம உண்டாக்கின இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தௌர்பாகம், நம்மளால குறைக்கதான் முந்தைய தவிர கூட்ட முடியல அந்த பெருமை. எத்தனையோ பேர் சீவீஸ்வரர்கள் போட்டி போட்டி கொண்டு குறைக்கிறார்கள் அதுதான் முடியுது அவனால. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பிரசித்தமாக சுவாமி தேசியம் இருந்த காலத்தில் பகவானாலே ஏற்படுத்தப்பட்டு ஆச்சாரியர்களாலே பாடப்பட்டு பரவப்பட்டு இருந்த ஒரு வைபவம் இது. அதற்காக தான் அந்த காலத்தில் இந்த சீசுக்தி எல்லாமே சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம இப்போ. அதுக்கடுத்து மூணாவது விஷயம், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தயா பாத்திரம் ராமானுஜர் அப்படின்னா, ராமன் என்றாக பலராமனுக்கு திருநாமம், அவருடைய தம்பி. கே ராமானுஜ கே ஜகத்ரய குருன்னு முகுந்தவனையில் வரும் கிருஷ்ணன் சந்திச்ச ராமானுஜ அப்படின்னு வரும். அதனால கிருஷ்ணனுக்கு ராமானுஜன் அப்படின்னு அழகா ஒரு திருநாமம். சுவாமி தேசியம் கூட எத்திராஜ சத்தியத்தை சாதிக்கிற அப்படின்னு. அப்போ நானும் ராமாவரஜ சயேஷ பூயா அப்படின்லாம் சாதிக்கிறேன். ரொம்ப பிரசித்தமான ஒரு திருநாமம். ஆக கிருஷ்ணனுடைய தயா பாத்திரம், கிருஷ்ணனுடைய தயா பாத்திரங்கிறத தேசிகனே சொல்லிருக்க. தேவதி சீர்மகனார் திறம்பா அருள் சூடிய நாம் அப்படின்னு அவருடைய தெய்வீக பாத்திரமாக இருக்கக்கூடிய நாம். அது எதுக்காக சொல்றாருன்னா, சரணாகிதி பண்றோம். கிருஷ்ணனுடைய தயா பாத்திரமா இருந்தா தான் சரணாகிதி பண்றோம். ஏன்னா மாமயக்கம் சரணம் பிரத அப்படின்னு சொல்லிருக்காங்க பகவான். அதை நம்பிதானே சரணாகிதி பண்ணிட்டு இருக்கோம். அந்த அர்த்தத்துல சுவாமி தேசியனுக்கு சாதிக்கிற கிருஷ்ண தெய்வீக விசேஷமா பாத்திரமானவர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம். முதல் உதாரணம், கிருஷ்ணன் சுவாமி தேசிகனுக்கு தன்னை நேர பிரத்யட்சமாக காட்டி தந்துள்ளோம். அந்த நேர பார்த்து சுவாமி தேசியன் அருள் செய்த ஸ்தோத்திரம் தான் கோபால விசேதி அப்படிங்கிற ஸ்தோத்திரம். அது ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அது வரும். நான் நேர நிக்கட்டேஷு நிசாமயாமி நித்யம், நான் நேரம் பார்க்கிறேன் அப்படின்னு என் மனசுல நேர் கிருதிமுக்த சிகண்ட மண்டனா லிகிதக்கே நமமை சசில்பினா, என்னுடைய ஹிருதயத்தில் அந்த கிருஷ்ணனுடைய சில்பத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்கிறேன். யார் எழுதியிருப்பான்னா, அவன் தான் எழுதியிருக்கான், அவனே வந்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. ஆக அந்த மொத்தமே கோபால விஷயத்தின் மொத்தத்திலையுமே கண்ணனை நேரம் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகம் அருள் செய்கிறார். அதில் ஒரு வேடிக்கை பாருங்களோ, கடைசியில் பலஸ்ருதி இருக்கு. ஒவ்வொரு ஸ்தோத்திர வாரத்தில் கடைசியில் பலஸ்ருதியில் என்ன வரும்னு கேட்டால், இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணால் உங்களுக்கு ஞானம் வரும், மோட்சம் வரும், பக்தி வரும், பட்டத ஹைகிரீவ சம்ஸ்கிருதியும் பக்தியா, ஹைகிரீவ சம்ஸ்கிருதி படிக்கும் உங்களுக்கு வாகரத்த சித்தி வரும், தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லுங்கோ பக்திரேகச சரஸ்வதி குருமுகி, இப்படி எல்லாம் சாதிக்க வழக்கம். கோபால விம்சதியில் பரஸ்வதியில் என்ன சாதிக்கிறார்னா, இந்த கோபால விம்சதி நன்னா அழகா பாராயணம் பண்ணா கிருஷ்ணன் நேர பார்க்கலாம். இத்தியரண்ய மனசா விநிர்மிதா வெங்கடேஷ் கவினா ஸ்துதியும் பட்டன் திவ்யவேணு ரசிக்கும் சமீட்சை. அது என்ன கேட்டானா, நான் பெற்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், நான் நேரம் பார்த்தேன், நீங்களும் நேரம் பார்க்கலாம். அந்த கோபாலம் சரி, அந்த சுவாமி தேசியனுடைய பாவத்தினால அப்படியே நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், கண்ணனை நேரம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எதுக்காக சொல்றேன், கண்ணனை நேரம் பார்க்கக்கூடிய பாக்கியம்னா ஒன்று நம்மாழ்வார்க்கு இருந்தது, ரெண்டு ஏன்னா யோகத்தில் பார்த்தார், சிவன் நாகமுனிகளுக்கு இருந்தது ஏன்னா யோகத்தில் பார்த்தார், அடுத்து சுவாமி தேசியனுக்கு இருக்கு. ஏன்னா கண்ணன் சேவை சாதிக்கிறான் நேரம் அந்த ஆச்சாரியர்கள் போல, ஆக கிருஷ்ணனுடைய தயா பாத்திரமாக ஆனார் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் எடுத்துக்கட்டேன்னு கேட்டால் யாதவா பிரியும் அருளி செய்தார். ஏன்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள் யாருமே இப்படி ஒரு மகாகாவியம் அருளி செய்ததில்லை. ஏன் அருளி செய்யலை அப்படின்னா, ஏதோ அருளி செய்யலை அவ்வளோதான், இதுக்கெல்லாம் ஏன் காரணங்கள்லாம் கிடையாது. ஆனால் கண்ணன் வந்து சுவாமி தேசிகன் மூலமாக அந்த யாதவா பிரிய மகாகாவியத்தை அருளி செய்ய வைத்திருக்கிறார். அதனாலே அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய தயா பாத்திரம் என்பது தெரிகிறது. இவரை செலக்ட் பண்ணி தானே அருளிச்சிருக்கான், அவளுக்கெல்லாம் மகாகாவியம் செய்ய முடியாதுன்னா, எல்லாருக்கும் செய்ய முடியும். ஆனா கண்ணனுடைய தயா பாத்திரமாக இவரான இவர் அருள் செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்ணன் அருளை செய்தது பகவத்கீதா. பகவத்கீதை அருளை செய்யறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரமே அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார், அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே பிரதானமா அதுதான் அப்படின்னு. அந்த பகவத்கீதைக்கு சுவாமி தேசிகன் எத்தனை வியாக்கியம் பண்ணிருக்காருன்னா, அதாவது கீதார்த்த சங்கிரகம் ஆளுந்தார் அருளி செய்தார், அதற்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அருளி செய்தார், கீதா பாஷ்யம் பகவத் ராமானுஜர் அருளி செய்தார், அதற்கு வியாக்கியானமாக தாத்பரிய சத்திரிகா சுவாமி தேசிகர் அருளி செய்தார். அது தவிர தமிழ்ல கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு பிரபந்தம் ஒன்று அருளி செய்கிறார். அது தவிர கீதையில் இருக்கக்கூடிய சர்மஸ்லோகத்துக்கு சர்மஸ்லோக சுருக்கம்னு ஒன்று அருளி செய்கிறார். அது தவிர இன்னும் அதாவது ரகசிய நவநீதம், ரகசிய கிரயத்துக்கு எத்தனையோ கிரந்தங்கள் அருளி செய்திருக்காங்க. அதுல சுலகம் சுருக்குள்ளா இருக்கையோ இவன் நிறைய அருளி செய்திருக்காங்க. அந்த சர்ம ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை ஏகப்பட்ட இடத்துல அருளி செய்திருக்காங்க. இது மொத்தத்தையும் சேர்த்து வச்சாதான் கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர்பற்றுன்னு ஒரு தனியார். ஏன்னா பகவத்கீதைக்கு இத்தனை மணி கேட்டவன் யாரும் கிடையாது. இது கிருஷ்ணன் தேசியனை கொண்டு இத்தனையும் நடத்தினான் என்பதாகத்தானே தெரிகிறது. தன் தான் காட்டி அருளிய சரணாகதி நெறியை லோகத்திலே நன்றாக பிரகாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேசியனை கொண்டு கண்ணன் இத்தனையும் நடத்தி கொண்டான் அப்படிங்கிறபடினாலே ஸ்ரீகிருஷ்ண தயா பாத்திரம் என்பது ராமானுஜ தயா பாத்திரம். நான்காவது ராமானுஜர் தான் ஸ்ரீ பரதாழ்வான், ஸ்ரீராமனுடைய அனுஜர்ன தம்பின்னு அர்த்தம், ஸ்ரீராமனுடைய தம்பி. அதான் முதல் தம்பி பரதாழ்வான், அடுத்தது லக்ஷ்மணன் சத்ருகுணன் என்பதாக கணக்கு. தாசரத்தின் தித்தீயா அப்படின்னு ஒரு பாதுகாசாசத்துல ரெண்டாவது தாசரி, முதல் தாசரதையும் பெருமாள், ரெண்டாவது தாசரத்தையும் புஷ்யத்தில் அவதாரம், அவள்லாம் ஆயுதத்தில் அவதாரம். அதனால நம்ம வேணா ராம லக்ஷ்மணன் சொல்றோமே தவிர கிரமத்தில் வச்சு ஸ்ரீராம பரதன் வரும். அந்த பரதாழ்வானுடைய தயா பாத்திரம் இதுக்கு நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். பரதாழ்வானுடைய தயா பாத்திரமா இருக்கும் எல்லாம் பாதுகாசாசம் வந்து செய்யல சுவாமி தேசியம் பாதுகா சேஷத்தில் இல்லட்டா வேற யாரும் பாதுகாசனம் பண்ண முடியும். தேசியனே சொல்ற நான் பரதனுடைய தயா பாத்திரமா இருக்கோ எல்லாம் பாதுகாசாசனம் பண்றேன், பரத கோஷ்டியில இருக்கேன் நான், இல்லாட்டா பாதுகாசனம் பண்ண முடியாது. பரதனுடைய சித்தாந்தம் பரத சமய சித்தாம் பாதுகே பாவயத்வாம் அப்படிங்கிற பரதனுடைய சித்தாந்தம் பாதுகா சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில் இருந்தவர்களுக்குதான் பாதுகாவுடைய பெருமையே புரியும், இல்லாட்டா புரியாது. அதனால நான் அந்த சித்தாந்தத்தில் இருந்து கொண்டு நான் பாதுகா சாஸ்திரம் பாடுகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், பரதாய வரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணமாய் பக்திமான். என்னை பொறுத்த வரைக்கும் பக்திமான்களுக்கு முதல் உதாரணம் பரதாயவரம் தான். ஏன்னா பாதுகையை கொண்டு வந்து பத்தாபிஷம் பண்ணவர் அவர், எதுபஜம் அசேஷதம் பிருத்திவியாம் பிரஜிதோ ராகவ பாதுகா பிரபாவ. அதனால பரதாழ்வான் தான் முதல். அந்த பரதாழ்வான் பாதுகா பிரபாவத்தை உலகத்திலே முதல் முதல்ல எல்லாருக்கும் காட்டினவர் பரதாழ்வான் தான், பிரகடமாக காட்டினவர் பரதாழ்வான் தான். அந்த பரதாழ்வான் சுவாமி தேசியனை செலக்ட் பண்ணி பாதுகா சாஸ்திரம் பாட வைக்கவே தான். அடுத்தது ரெண்டாவது கிரந்தத்தில் அதை காட்டினவர் சுவாமி தேசியன் சொல்றார். வால்மீகி கூட சுருக்கமாக தான் சொல்லிட்டு போயிருக்கார் பாதுகா பிரபாவத்தை. அழகா வல்மீகி சம்பவகிரா சமதா முமோக்திங்கிறார், அங்க வால்மீகியையும் பாதுகையை பற்றி பாடினார், அவனும் பாதுகையை பற்றி பாடினேன் அப்படின்னு சுருக்கமா. ஆனா என்ன விஷயம், என்ன வித்தியாசம் கேட்டா, வால்மீகியுடைய ராமாயணத்துல ஒரு மூலையில பாதுகாப்பு பிரபாவம் இருக்கும், தேசியனுடைய பாதுகா சகசிரத்துல ஒரு மூலையில தான் ராமாயணமே வரும். ஏன்னா ராமாயணமே அதுக்குள்ள அடக்கம், பாதுகா பிரபாவத்துக்குள்ள ராமாயணம் மொத்தம் அடக்கம் சாதிக்கிறது. பாதுகா ராமாயணம் அப்படின்னு புஸ்தகம் அடைய எழுதியிருக்கேன், அதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது சுவாமி தேசியம் சாதிச்ச விஷயங்கள் அதெல்லாம் மொத்தம் பாதுகா பிரபாவத்துல மொத்தமே அடக்கம்ங்கிறது, அவர் ராமாயணம் பூர்த்தியா அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகம் முதல்ல ஆரம்பத்திலே ஒருத்தர் சொல்ற, வால்மீகி பாடினா தெய்வீக கவி அவர், தபஸ்வாத்தியாயம் தபஸ்வி வாரிதாம் நாரதம் பரிவு பச்ச வால்மீகி முடிவு அப்படின்னு யார் யாரோ நம்ம தெய்வீக கவி. நான் பாடுறேன்னா எனக்கு ஒன்றே ஒன்றுதான், நான் பரதா, நான் பரதனுடைய வெளியில வந்தவன், பரதனுடைய பரதன் காட்டிய ரீதியிலே பாதுகையின் சிரசில வச்சிருந்து நான் பாடிந்திருக்கேன். அத்தபோதன தர்மத கவீனா, நான் தபோதனம் இல்லை, தபஸ் எனக்கு தனம் இல்லை, எனக்கு தனம் என்ன கேட்டால் பாதுகாதான் தனம், அந்த தனம் இருக்கிறபடினாலே தபோதனத்தினாலே பாடவில்லை, பாதுகா தனத்தினாலே நான் பாடுகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் அங்க சுவாமி தேசிகர். அதனால இன்னும் பல இடத்துல சாதிக்கிறார். ஒரு இடத்துல வேடிக்கை பாருங்கோ, பரதசியேவ மமாபிங்கிற பரதர் மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, பாதுகேக்கிட்டான் பரதனுடைய சிரஸ்ல இருந்த மாதிரி என்னுடைய சிரஸ்ல இருக்கும், பரதனுக்கு அப்பவாதத்தை போக்கிற மாதிரி எனக்கும் அப்பவாதத்தை போக்க வேணும் அப்படின்னு சொல்ற. ஆக பரதாழ்வானுடைய தயைக்கு அத்தியந்தம் பாத்திரமாக இருந்தபடினாலே பாதுகா சாஸ்திரம் பாடியவர்கள் சுவாமி தேசிகன். பாதுகா சாஸ்திரம் பூர்த்தியாக அதை நாம் ஆச்சரியமாக அனுபவிக்கலாம். என்னுடைய சிரஸ்ல பாதுகையுடைய விசேஷ அனுகிரகம் கடைசி வரைக்கும் வரும், கடைசி காலத்திலையும் பாதுகா அனுகிரகம், பாதுகையும் ஜல் ஜல் நாதத்தோடு கூட முன்னாடி வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் நான் சேவை கொண்ட போச்சையும் அங்கேயே நான் பாதுகை சேவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ற வரைக்கும் உங்க பிரார்த்திக்கிறேன். விஸ்தாரமாக இன்னொரு சுவாமி பார்க்கலாம். ஐந்தாவது அர்த்தம் பார்க்கணும். ராமானுஜதயா பாத்திரம், ராமானுஜர்னா லக்ஷ்மணன், லக்ஷ்மணருக்கு ராமானுஜன் பேர் ரொம்ப பிரசித்தம். ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச அப்படியே ராமாயணத்திலேயே வரும். லக்ஷ்மணனுக்கு ராமானுஜன் பேர், ராமனுக்கு லக்ஷ்மண பூர்வஜன் பேரா, லக்ஷ்மணுடைய அண்ணா அப்படின்னு அழகா வரும். இளைய பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் அவருடைய தயாபாத்திரமாக சுவாமி தேசிகன் அப்படிங்கறது இந்த தண்ணியில் குறிக்கிறது. இளைய பெருமாளுடைய அபர அவதாரமாக பகவத் ராமானுஜர் இருந்தபடினால அவருடைய தயாபாத்திரம் பார்த்தோம் இல்லையா, அதனால இளைய பெருமாளுடைய தயாபாத்திரம்னு அந்த ரீதியில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தயாபாத்திரமாக ஒரு விஷயத்தை ஸ்தாபித்தார். சரணாகிதி பண்ணும் போது சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேங்கிற மாதிரி பெருமாள் பிராட்டி ரெண்டு பேர்கிட்டையும் சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கிறது லக்ஷ்மண சித்தாந்தம் இருக்கு. ஏன்னா சீதா மூவாச்ச அதியசாக ராகவன் சமஹாவிரதம் அப்படின்னு அது அழகா வரும். சீதா மூவாச்ச ராகவன் சூவாச்ச அப்படின்னு அழகா, ராகவன் மூவாச்ச சீதா மூவாச்ச அப்படின்லாம் இல்லை, சீதா மூவாச்ச சரணாகிதி பண்றார், கைங்கரியத்தினால் சரணாகிதி பண்றார் இளைய பெருமாள். அப்போ பெருமாளை மாத்திரம் பற்றி இருந்தால் அது சூர்பணக்கா சித்தாந்தம். ஏன்னா பெருமாள் ராமன் பிடிச்சிருந்தது சூர்பணக்கா, அவரோட சேர்ந்து இருக்கேன்னு தான் சொல்றான். ஆனால் சீதா பிராட்டியை துவேஷியா பார்க்க, சீதா பிராட்டியை மாத்திரம் பற்றி இருந்தால் அது ராவண சித்தாந்தம், பெருமாளை மாத்திரம் பற்றி இருந்தால் அது சூர்பணக்கா சித்தாந்தம், பெருமாள் பிராட்டி இரண்டு பேரையும் சேர்த்து பற்றி இருந்தால் அது லக்ஷ்மண சித்தாந்தம் என்பதாக பூர்வாச்சாரியர்கள் அருள் செய்வார்கள். அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். ஏன்னா தம்பதி தெய்வதம் அப்படின்னு அதை ஆச்சரியமாக ஸ்தாபித்தவர். அடுத்த விஷயம், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னா, லக்ஷ்மணுக்கு லக்ஷ்மணன் பெயர் வச்ச வசிஷ்டர், ஏன்னா லக்ஷ்மி சம்பன்னா அப்படிங்கிற, இவருக்கு என்ன லக்ஷ்மி இருக்கா, இவர்தான் ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு தானே போனார், ராஜ்யத்துல இல்லை குடும்பத்தை கூட விட்டுட்டார், ராஜ்யத்தையும் விட்டுட்டார், காட்டுக்கெல்லாம் போனார் அப்படின்னா அப்படி இல்லை கைகரிய ஸ்ரீ அப்படிங்கிறவர் அவர்கிட்ட இருக்க, அதனால எப்பவுமே லக்ஷ்மி சம்பன்னராக இருந்தார். காட்டுக்கு போனாலும் சரி இங்கேயும் சரி எங்க போனாலும் சரி அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத ஸ்வபதஸ்டே அப்படின்னு, ராஜ்யஸ்தோவா வரஸ்தோவா தொண்ணூராதா நீ எங்க இருந்தாலும் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கைகரி லட்சுமியோடு கூட லக்ஷ்மண பெருமாள் இருந்தார். மற்ற இதெல்லாம் செல்வாயே அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு சொல். அதுக்கப்புறம் உதாரணமாக சுவாமி தேசிகன் எந்த ஐஸ்வர்யம் எது வந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு அஸ்திமே ஹஸ்தி சைலாக்கிரே வஸ்து வைதாமகம் தனம் அப்படின்னு அதையே தனமாக வைத்துக் கொண்டிருந்தவர். வேற எதுவும் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நவையா கிஞ்சிதார்ஜிதம் எதுவுமே கிடையாது. நினைச்சா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஒன்றுமில்லாத ஒரு சாவியை போட்டுன்னு சதஸ் போய் விஷயம் சொல்லி ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போகிறோம். இப்பெல்லாம் சாவியாக சம்பாதிக்கிறோம், வைசாவாக சம்பாதிக்கிறோம், வேஷ்டியாக சம்பாதிக்கிறோம், ஒன்றும் இல்லை. ஒரு ராஜகுருவாக இருந்தால் எத்தனை எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் லக்ஷ்மண பெருமாளுடைய சித்தாந்தம் அதுதான். அவர் எதிராஜ சத்தியை கூட சாதிக்கிறார். இந்த சித்தாந்தத்தில் ஈடுபட்டவர்கள் இருக்கோ, இதாக நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு கொள்ளியோ, அது மாதிரி அனபாய நிதி அப்படிங்கிறார். இதை அப்ப இந்த அனபாய நிதியில் இருக்கிறவர் வேற எதையுமே மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு கரசி கரசி ஹரிதாம் அப்படின்னு வரும் அங்கே. அதுக்கு பிரதம நிதர்சனமாக இருந்தவர் லக்ஷ்மண பெருமாளை போலே நிதர்சனமாக சுவாமி தேசியன் இருந்து இங்கே சம்பிரதாய செல்வம் எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக மதுகர மௌலித கன மததந்தொரு தந்தி கட கரட கட்டாகி கனசி கரசி பரிதான்னு வரும் அப்படி. எதிபதி சம்பிரதாயங்கிறது நிரபாய தனம் அப்படி, நீங்காத செல்வம்னு அர்த்தம். நிரபாய தனம் உபசிதாக நீங்காத செல்வம் நிறைந்துன்னு அர்த்தம். அப்படியே சாதிக்கிறார் அந்த அப்படியே. ஆகையினால அப்படிப்பட்ட லக்ஷ்மண பெருமாளுடைய வழியிலே இருந்தபடியினாலே லக்ஷ்மண தயா பாத்திரம் என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது ஆறாவது அர்த்தம், ராமானுஜ தயா பாத்திரம் சத்துக்னன். இந்த ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்றார் நம்ம சம்பிரதாயத்துல. ஸ்ரீராம லக்ஷ்மண பரத சத்துக்னன்னா சத்துக்னர் ராமாயணத்துல அவரை பத்தி நிறைய தகவல்கள்லாம் இல்லையே நினைக்க வேண்டாம். ஒரு தகவல் இருந்தாலும் உத்தமமான தகவல் என்ன கேட்டானா, பாகவத நிஷ்டையில் இருந்தவர் அவர். சுவாமி தேசியன் ஆச்சாரிய நிஷ்டையை காமிக்கிறார். சரணாகதியே தொல்வழியே நல்வழிகள் துணிவார் கட்கே அப்படிங்கிற மதுரவை காட்டும் தொல்வழியே. ஏன்னா அரு ஆயன் நிற்க அருமனைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரவை தோன்ற காட்டும். ஆயனான கண்ணனை விட்டுவிட்டு நம்மாழ்வாரை பற்றின மதுரவை ஆழ்வார் அவர் காட்டின் வழி தொல்வழியில தொல்வழினா இதுக்கு முன்னாடி யார் காமிச்சிருக்கா அப்படின்னா சத்துக்குநாழ்வார் காமிச்சிருக்கார். அப்படிப்பட்ட தொல்வழியே நல்வழிகள் காமிச்சவர் சுவாமி தேசிகன். அந்த ஆச்சாரிய நிஷ்டை பற்றி விசேஷமாக ஸ்லோகங்கள்லாம் அந்தோ நந்த கிரகண வசகா அப்படின்லாம் சாதிச்சிருக்க, அதுக்கு தானே வியாக்கியானங்கள் எல்லாமும் பண்ணியிருக்க, அதை ரகசிய கிரேசாராதிகிட்ட விசேஷமாக சாதிச்சிருக்க. அதனால ஆச்சாரிய நிஷ்டா சரணாகதியை விசேஷமாக ஆதரித்தருளினவர் அப்படிங்கிறது ஒரு வைபவம் இங்கே. இது ரொம்ப முக்கியமானது. என்ன இன்னைக்கு அது இருப்பதை எல்லாரும் கோஷ்டன் இருக்கும். நம்ம சரணாகிதி கூட நீங்க அதை பத்தி நன்றாக தெரிஞ்சு பூர்ணமாக மகாவிஸ்வாசம் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் மோட்சத்தை வரணும் அப்படின்னா யார் போக முடியும்? ஏதோ இப்படி ஒரு சாஸ்திரத்திலே இப்படி ஒரு ஏற்பாடு பகவானுடைய கருணையினாலே ஆச்சாரிய நிஷ்டாலா இருங்கோ அப்படின்னு ஏற்பாடு இருக்கும். அதை சுவாமி தேசியன் ஆச்சரியமாக பிரகாசப்படுத்தினார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாகவத நிஷ்டர்கள் சத்ருகனா இருக்கா, கச்சதா மாதகுலம் பரதேன ததானுகா சத்ருகனா நித்திய சத்ருகனா நீத பிரீதி விரோஸ்கிருதா. சத்ருகனா நித்திய சத்ருகனாங்கிறார். இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர், பரதாழ்வானோட கூடவே இருக்கிறவர். அதனால அவருக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பாகவதற்கு கீழே இருக்கக்கூடியவர். இன்னைக்காவது ஏதாவது பேசினாரா, சத்துக்ராழ்வாளுக்கு தனியா சுகதுக்கம் உண்டா அப்படின்னா ராமாயணத்தில் ஒரு இடத்துல அழகா வரும். வரதாழ்வாள் அழுகிறார், சத்துக்ராழ்வாள் அழகாரு வரும். அங்க வேடிக்கை பாருங்க, அவர் அழுதான் இவரும் அழுவார். அவர் சிரிச்சார், இவரு சிரிப்பார் போல அப்படின்னாங்க. இவர் போனானா அவர் மாதுள கிரகத்துக்கு போனாலும் இவரும் கூட போறார். திரும்ப இருந்தா இவரும் வர, சித்திரகூடத்துக்கு போனா இவரும் கூட வர. நீ சித்திரகூடத்துல நீ போயிட்டு வர, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னா சொல்ல, திரும்பி வந்தா இவரும் திரும்பி வர. இதான் பாகவத நிஷ்டா, அந்த பாகவத பாரதந்திரியம் அப்படிங்கிறத நிற்கிறவர். அயாகமனகானாம் அஸ்மி பாத்திரம் தயாயாக சாமி தேசிய குறிப்பா சொல்ற, நான் வந்து பாகவதனுடைய தெய்வ பாத்திரம் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லாம அதாவது கிரைனிய திசாம் பிராப்தா அப்படின்னு சொல்றது வைஷ்ணவேதரே கிரைனிய திசாம் பிராப்தா. சத்துகுணன் என்ன பண்றாருனா கிரைனிய திசாம் பிராப்தா, ஒரு வித்துடலாம் கச்சதா மாதருகுலம் பரதேன ததா அனகா சத்ருகுணா நித்திய சத்ருகுணா நீதாங்கிற வாக்கிக்கு. அதாவது பரதாழ்வான் தன்னுடைய மாமா கிரகத்துக்கு போற, இப்போ சத்துக்குள்ள இழுத்துன்னு போகிறாரான், சத்துக்குள்ள இழுத்துன்னு போகிறான்னு நீ வரையானா கேட்கலாம் இல்லை, எப்படி ஆனால் ஒரு லெக்கேஜ் எடுத்துன்னு போகிறாலும் அந்த மாதிரி சத்துக்காழ்வன் எடுத்துன்னு போகிறார். பரதாழ்வானுக்கு இட்ட வழக்காக இருக்கார் அவர் சத்துக்காழ்வன், நீத்தாகா பிடிச்சி இழுத்துன்னு போகலாம் அவர் பின்னாடியே போகணும் அப்படின்னு, வாட்டை கட்டி இழுத்துன்னு போகிற மாதிரி இழுத்துன்னு போகலாம் அப்படின்னு, அதையாவது கட்டணும் ஒன்றும் வேண்டாம் போனால் போ பின்னாடி வருவார் அவ்வளோ. அந்த இதான் ட்ரைனிங் தசான்னு பெயர், விற்கலாம் வாங்கலாம். அப்போ கேசவா குருடோத்தமா என்று பேசுவார் அடையார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த சுவாமி தேசியன் அப்படி இருந்தார். கிரைணிய திசா பிராப்தாக தஸ்மை பவர், அவர் விற்கலாம் வாங்கலாம் அப்படி இருந்தவர், சத்துக்கழவாளுடைய பட்டியலில் இருந்தவர். அதுக்கு நல்ல உதாரணம் என்ன கேட்டானா, வயது ஹரிபக்தானா பாதரக்ஷாவலம்பகாக அப்படின்னு சுவாமி தேசியனுடைய திருமாலியில் மேலே பாதரட்சையை கட்டி வச்சார் ஸ்ரீரங்கத்தில், அவரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக. ஏன்னா கேட்டால் இவர் பாதுகா சாஸ்திரம் பண்ணார் இல்லையா, அதனால் இவர் அவமானப்படுத்தணும்னா பாதுகையை கட்டி வைக்கணும் அப்படின்னு. பாதுகாசாஸ்திரம் பாடி தானே பெருமை கேட்கின்றார், அப்படிதானே ரங்கநாதன் இவருக்கு பெருமை சேர்த்தார். அப்போ இவருக்கு அவமரியாதை கொடுத்தா ரங்கநாதன் பாதுகாசாஸ்திரம் பாட வச்சு இவருக்கு பெருமை கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்னா இவருக்கு பாதுகையை கட்டி வச்சு இவர் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பாதுகையை கட்டி வைக்கிறார். ஆனால் சுவாமி தேசிகன் அது ரொம்ப சந்தோஷத்தோடு கூட கர்மாவலம்பக்காக கேச்சு ஞானாவலம்பக்காக வயது ஹரிபக்தானாம் பாதரட்சாவலம்பகனாக, ரங்கநாதனுடைய பாதுகையை காட்டிலும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவிஷ்ணுவனுடைய பாதுகை மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகையை தன் சிறசாலை தாங்கிக் கொண்டு தேசியன் உள்ளே எழுந்தருளினார் அப்படின்னும் போது அதுதான் இந்த சத்துக்கழ்வான். இது வெறும் சொல்லலாம், கதை தான் சொல்லலாம், இதெல்லாம் கதை சொல்லலாம், ஆனால் மனசில் அந்த பாவம் வரணும்னா அது சத்துக்கழ்வான் சுவாமி தேசியன் மாதிரி இருக்கவாருக்கு தான் வரும். மற்ற வேலை வெறும் கதை பேசிட்டு இருக்கலாம், உபன்யாசம் சொல்லலாம், உபன்யாசம் சொல்றதுக்கான நமக்கு மரணங்கிறது தான் சொல்லணும். சுவாமி தேசிகனுடைய இந்த பிரபாவத்தை சொல்லி சொல்லியாவது நமக்கு மரணம் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் ராமானுஜ தேவாத்திரம் சொல்றதே, ராமானுஜ தேவாத்திரம் சொல்லி சொல்லி தான் அது வரணும். இது ஏன்னா இது அப்படியாக பயந்து ஹரிபக்தானா பாதரட்சம் இப்பதான் சுவாமி தேசியன் சொல்ல, நான் இந்த பாதரட்சம் தான் எனக்கு அவலம்பம், இதுதான் என்னுடைய பலம் அப்படிங்கிற அந்த பலத்துல தான் நான் இருக்கேன். சில பேர் கர்ம பலத்துல இருக்கான், சில பேர் ஞான பலத்துல இருக்கான், நான் இந்த ஸ்ரீவிஷ்ணுவனுடைய பாதரட்சா பலத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறார் அப்படின்னா, அதுதான் சத்ருகிரகவாதனுடைய பராகாஷ்டான்னு சொல்லுவாங்க, உயர்ந்த ஒரு நிலை. அந்த நிலையிலே சுவாமி தேசியன் இருக்க இது சத்ருகிரகவாதனுடைய தயா பாத்திரமாக இருந்தபடினாலே சாதிக்க முடிஞ்சது. இல்லை நான் தான் முதல்ல சொன்னோம், இதெல்லாம் வெறும சாதிக்க முடியாது, ஏதோ கர்மத்தை சாதிக்கலாம் ஞானத்தை சாதிக்கலாம், இது தயா பாத்திரமாக இருந்து தான் சாதிக்க முடியும் அப்படி இருந்தது. அடுத்து ஏழாவது அர்த்தம், ராமானுஜ தயா பாத்திரம், ராமா ஆள வந்தார், ஆள வந்தாருடைய தயா பாத்திரம், அதாவது ஸ்ரீராம மிஸ்ரர் என்பதாக மனத்தால் நம்பி எழுந்திருந்தார். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்ணியஜன பாதகம் அஸ்பிருஷ்ட மதராகந்தம் ராமம் துரிய உபாஸ்மகே என்பதாக தெரியும். ஸ்ரீராமன் அவருக்கு திருநாள் அவருக்கு, அவர் நாலாவது ராமன்கிறார் சுவாமி தேசியன், அதாவது பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் மாதிரி அடுத்த ராமன் இவர். அடுத்த ராமன் மட்டுமில்ல, அவருக்கு இருக்கிற தோஷம்லாம் இருக்க கிடையாதுன்னு சொல்றேன் அங்கே அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அப்புறம் பார்க்கலாம். மூணு ராமரையும் ஜெயிச்ச ராமர் இவர் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ராமருக்கு பின்தோன்றலாக ஆச்சாரிய பரம்பரையிலே வந்தவர், மணக்கால் நம்மளுடைய சிஷ்யராக வந்தவர் சுவாமி ஆள வந்தார், அதனாலே அவருக்கு ராமானுஜர் அப்படின்னு குரு பரம்பரையில் ஒரு திருநாமம் தகும். அந்த ஆள வந்தாருடைய தயா பாத்திரம் ஸ்ரீராமர் ஆன மணக்கால் நம்மளுடைய பின்தோன்றல், ஆளவந்தாருடைய தயா பாத்திரம் சுவாமி தேசிகன். ஆளவந்தார் சீசுக்திக்கு எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்றார். சீபாஷ்யகார தயா பாத்திரம் அவருடைய சீசுக்திகள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்றார். சீபாஷ்யகாரனுடைய சீசுக்திகள் சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சார், தத்துவடிக்க வியாக்கியானம் சீபாஷ்யத்துக்கு பின்னிணைப்பாக அதிகார சாராடி சாதிக்கிறார், சீபாஷ்யத்துல விசாரபரமாக சததோஷத்துக்கு சாதிக்கிறார், பாஷ்யகார சாதிச்ச கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார், பாஷ்யகார சாதிச்ச நித்தியம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானத்தை அர்த்தம் அதுக்கு நித்திய வியாக்கியானம் அப்படின்னு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இங்கே ஆளவந்தார் சாதித்தது என்ன கேட்டான்னா சதுஸ்லோகி, அதுக்கு சாதிச்சது சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திர ரத்தம் அதுக்கு பாஷ்யம் ஸ்தோத்திரத்த பாஷ்யம் அப்படின்னு சாதித்தேன், கீதார்த்த சங்கிரம் அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சேன் பார்த்தோம். சித்தி திரயத்துக்கு தனியாக வியாக்கியானம் சாதிக்கல, இன்னும் சொல்லப்போனா பூர்வாச்சாரியால் யாருமே சாதிக்கல. ஏன்னு கேட்டோன்னா சித்தித்திரை பங்கு எடுத்ததான் சிபாஷ்யத்தில் சதவி விஷயம் வியாக்கியமே பண்ணிருந்தான், தனியாக அதுக்கு வியாக்கியானம் இல்லாத கூட இங்கே வந்தால் மொத்தத்துக்கு அர்த்தம் கிடைக்கும். சுவாமி தேசியனுடைய நியாய சித்தாந்தத்துல நியாய பரிசுத்தி தீர சந்தி விஷயம் பார்த்தா சித்தித்திரை பக்திகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டா சித்தித்திரை வியாக்கியம் கிடைக்கும் நமக்கு. அதனால அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கலன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் ஆங்காங்கே வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. ஆளவந்தார் சாதிச்ச ஆகம பிராமணியம்னு ஒரு கிரந்தம், அதுக்கு வியாக்கியானமா சாதிக்கல, ஆனா அதை அதன் அடிப்படையாக வந்ததுதான் சுவாமி தேசியன் சாதிச்ச ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷா அப்படிங்கிறது. ஆகமந்தார் சாதிச்ச சித்தித்திரையம் அதன் விவரமா வந்ததுதான் சத்தூஷணி அப்படிங்கிறது. இப்படி எல்லாம் பார்த்தோம்னா ஆளவந்தார் சாதிச்ச கிரந்தங்கள் எல்லாத்துக்கும் சுவாமி தேசிகன் லிஸ்ட் போடுற. ஆளவந்தார் சாதிச்சது எத்தனை சொல்லிட்டோம், என் கிரந்தான் அரசந்ததே எதிபதி தம் யாவுனேயம் உண்ணுவா அப்படின்னா எட்டு கிரந்தங்கள் சாதிக்கிறார். அது எல்லாத்துக்கும் சுவாமி தேசிகன் வந்து வியாக்கியானமாக இல்ல விவரணமாக சாதிச்சிருக்கார். அதுல இந்த ஸ்தோத்திர பாஷ்யத்தில் ஒரு விஷயம் சாதிக்கிறார், எதிபதி ரவதத்தே யாவுனார் யஸ்வயம் வாம். இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய தாத்பரியத்தை அவர் தான் சொல்லணும்ட்டார். ஆளுநர்த்தம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவ்வளோ கம்பீரமா இருக்கு இது. அவர் இந்த தாற்பயத்தில் சொன்னாலும் இவாள் தங்க தாற்பயத்தை சொல்லிட்டு இருக்கா எல்லாரும், அதுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இவாளுக்கு என்ன தாற்பயமோ அதை சொல்லக்கூடாது இல்லையா, அவருக்கு என்ன தாற்பயமோ அதுதான் சொல்லணும். அப்ப ஆளுநருக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு அது அவருக்கு தெரியும். அடுத்து எதி பத்தி ராமானந்தருக்கு தெரியும், ஏன்னா எப்பவுமே ஆளுநர் தெரிஞ்சதுன்னா ராமானந்தருக்கு தெரியும் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் எல்லாருக்கும் தெரியும் இது. ஏன்னா ஆளவந்தாரும் ராமானுஜரும் ஏகலவியார் மாதிரி, துரோணர் ஏகலவியர் மாதிரி மொத்தம் இவருக்கு தெரியும். அதனால எட்டிபட்டி ரவதத்தே யாமுனாரிய சொல்லணும், இவர் ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அதனால மற்ற பேர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னாலாம் கேட்க வேண்டாம். ஆகா நீ கத்து நீயுக்தாக நீர் எப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டால் அங்கதான் விஷயம் இருக்கு. அந்த ராமானுஜ தயா பாத்திரம், அந்த ஆளவந்தாருடைய தயா பாத்திரம், அவளுடைய நியமனத்தில் சென்ற அவ சாதிக்கிற அர்த்தம் இது. இது மொத்தமுமே அவ, அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எழுதும்போது இது இப்படி அப்படின்னு எழுதுறது இல்லை, இப்படி சொல்ல முடியுங்கிற ஒரு சாமர்த்தியம் இல்லை. அவளுடைய அனுகிரகம் மனசுக்குள்ள வந்து அவள் சொல்ற விஷயம் அந்த படத்தில் எழுதுறேன்னு சுவாமி தேசியம் சாதிக்கல. அங்க அந்த விஷயத்தை அவள் சாதிச்ச விஷயம், ஆச்சாரியர்கள் சாதிச்ச விஷயம் அதில் நான் சொல்றேன்னு தவிர வேற சொல்ல நானாக எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற. ஆக அங்க ஆளவந்தாருடைய தயா பாத்திரமாக இருந்து கொண்டு ஆளவந்தார் சாதிச்ச கிரந்தங்களுக்கு விவரணம் சாதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சீபாஞ்சராத்திர ரக்ஷா அதில் ஆளவந்தார் விஷயம் சாதிக்கிறார். என்ன கேட்டனா இந்த கர்மானி பக்தந்தம் குறியா பிரீத்தீவ காரியத்தாக எந்த செய்தாலும் பகவானுக்கு எது செய்தாலும் அது பிரீத்தியோடு செய்யணும்னு ஒன்று இருக்கு, அது கீதையில் இருக்கு. அது வந்து ஆளவந்தார் சாதிக்கிறார் கர்மானுஷ்டார்த்தால் அது கொண்டு வரணுங்கிறார் அவர். அது சுவாமி தேசிய சீபாஞ்சராத்திர ரக்ஷையில் எடுத்து கர்மானுஷ்டானம் மொத்தத்தையும் காத்தால் தூங்கி எழுந்துலேருந்து ஆரம்பிச்சு சயனம் வரைக்கும் கர்மானுஷ்டானம் என்னென்ன எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி எல்லாத்தையும் எப்படி பிரீத்தியோடு செய்ய முடியும்னு ஆளவந்தார்த்தம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறார். அதில் தான் இந்த நித்திய வியாக்கியானங்கிறது வருது. பாஷ்யகாரர் அவர்கள் செய்த திருவாராதனம் நித்தியங்கிறது திருவாராதனம் பிரக்கையாது, அதில் மாத்தியான ஸ்தானத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். பாஷ்யகாரர் மாத்தியான ஸ்தானத்துலேருந்து ஆரம்பித்து இந்த திருவாராதனம் பிரக்கையாது இருக்கு, அதுக்கு வியாக்கியானமாக சாதிக்கிறார். அதில் நிறைய பாகம் கிடைக்கல இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆளவந்தாரையும் அந்த ராமானுஜரையும் சேர்த்து வச்சு அந்த சீபாஞ்சாத்திர ரக்ஷாங்கிற கிரந்தத்தை அங்கே சாதிக்கிறார் சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தினாலையும் அந்த அனுஷ்டானத்தை இங்கே ஸ்தாபிச்சு கொடுக்கிறார் நமக்காக. ஆக இவர் ரெண்டு பேருடைய தயாபாத்திரமாக இருந்தார். அடுத்து எட்டாவது விஷயம் ராமானுஜ தயாபாத்திரம், ராமானுஜர்னா நாதமுனிகள் அப்படின்னு அர்த்தம். ராமர்னா ஸ்ரீராம மிஸ்ரன் பார்த்தோம், அந்த ஸ்ரீராமஹா அனுஜா எஸ்ய நிச்சலம், இவர் யாருக்கு பின்தோன்றலோ அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் உய்யக்கொண்டார், அதுக்கு முன்னாடி இருந்தவர் நாதமுனிகள் அப்படின்னு வரும். நன்னரே அவர் குறித்த உய்யக்கொண்டார் நாதமுனிகள் அப்படின்னு வரும். இல்லை உய்யக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இப்போ அந்த நாதமுனிய சாட்சா தயா பாத்திரம் உய்யக்கொண்டார் மனக்கால்மையும் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டாலும் உய்யக்கொண்டார் என்ன பண்ணார், ஆச்சாரனுடைய நியமனம் நீ அதை நடத்தி கொடுன்னு மனக்கால் நம்பிக்கை சொல்ல ஆளவந்தாரை திருத்தி பண்ணிக்கொள்ளணும். அந்த நாதமுனிகள் அவருடைய தயாபாத்திரம் பார்க்கலாம். நாதமுனிகள் ஒரு கிரந்தம் சாதிச்சிருந்தார், நியாய தத்துவம் அப்படின்னு பெயர். அந்த கிரந்தம் இப்ப கிடைக்கல. அந்த கிரந்தத்தை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது தகவல் நமக்கு வேணுமா, அந்த கிரந்தத்துல நாதமுனிகள் என்னென்ன விஷயம் சாதிச்சிருக்க அந்த விஷயங்கள் தெரியணும்னா அதுக்கு ஒரே வழி விஷயம்தான். ஏன்னா நியாய சித்தாந்தத்திலும் நியாய பரிசுத்திலும் நிறைய இருக்கு, கோட் பண்ணிருக்கேன். நான் உங்களுடைய சீசுக்குங்களா அப்படியே எந்த இடத்துல இருக்கும் உட்பட எத்தனாவது அத்தியாயத்துல இத்தனாவது அதிகரணம் எல்லாம் பேருங்க இத்தனை அதிகரணத்துல இத்தனை பாதத்துல இந்த விஷயம் இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு அவருடைய சீசுக்தியை கோட் பண்ணியே பல இடங்கள சாய்ச்சிருக்க சுவாமி ஜெய்சிகன். அந்த நியாய தத்துவம் அதை அடிப்படையா வச்சுட்டுதான் நியாய பரிசுத்தி நான் பண்றேன் அப்படின்னு முதல்லயே சொல்றேன். நியாய பரிசுத்தி நியாயசாஸ்திரம் அது. அதான் கௌதமர் பண்ண நியாயசாஸ்திரத்தை அடிப்படையில் நீங்க பண்றங்களான்னு கேட்டா கௌதமர் பண்ற நியாயசாஸ்திரத்தின் அடிப்படையில பண்ணல, நாதமுனிகள் பண்ண நியாய தத்துவத்தினுடைய அடிப்படையில பண்றேன் அப்படின்னு சாதிக்கிற அந்த நியாய தத்துவம் நமக்கு கிடைக்கலங்கிறது ஒரு பெரிய குறையா இருக்கும். அந்த குறை தீர்ந்தது குறையின்றும் இல்லாத சுவாமி தேசியனுடைய திருவுருளால் தான் நமக்கு ஆக நாதமுனுடைய தயாபாத்திரமாக இந்த நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தம் இந்த கிரந்தங்கள்லாம் சாதிச்சு நமக்கு அந்த அர்த்தம் அப்படியே கிடைப்பதற்காக ஏற்பாடு பண்ணவர் சுவாமி. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டோம்னா தரிசன வடிவமைப்பு. நாதமணிகள் தான் இந்த தரிசனத்தை முதல்ல ஆரம்பிச்சு வச்சவர். இதுக்கு ஒரு அழகா ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தவர். அதை சுவாமி தேசியன் தான் அழகா அதை பாதுகாத்து நமக்கு அதாவது நாதோபத்யம் பிரவிற்த்தம் பகு உச்சிதம் யாமுனேய பிரபந்தேகி பிராத்தம் சம்யக் இதீந்திரேகி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த மாதிரி நாதமணிகள் தான் கடைக்கால் போட்டவர் அப்படின்னா அப்போ நாதமணிகள் கடைக்கால் போட்டப்புறம் ஆலவன் தான் இந்த கட்டடம் கட்டினார் மேலே. அப்போ சீபாஷ்யக்காரர் அப்படிங்கிறவர் சுத்தி காம்பவுண்ட் போட்டு யார் உள்ள யாரும் வராதபடி நல்லா திட்டமாக்கினார். திராதம் சங்கி இந்திரி. அப்போ சுவாமி தேசிகன் அப்படி இருந்து அந்த கட்டடத்தை விளக்கி இருக்கிறார். இதம் அகில தமக்கர்ஷ அங்கே கட்டடம் எல்லாத்தையும் கட்டி குடிச்சபோது இருட்டா இருந்தா என்ன அர்த்தம்? இருட்டா இருந்தா துஷ்டகாரியம் தான் நடக்கும். ஆனால் சுவாமி தேசிகன் விளக்கேற்கனவே தான் இந்த தரிசனங்கிறது இதுக்கு நல்லா துஷ்டகாரியம் இல்லாமல் நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. சரணாகதி இதெல்லாம் நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டும் வச்சுக்கோங்க வர்ணாசிரம தர்மம் தொடர்ந்து போய் எப்படிப்பட்ட ஆசியமான ஒரு வைதிகமான ஒரு கட்டடம் அழகா ஒரு கட்டடம் கட்டிட்டு அது இருட்டல இருந்தா துஷ்டர்கள் தானே வருவார். அந்த மாதிரி இவர் நாதமணியன் கடைக்கால் போட்டார், இவர் யாமுனேயர் ஆலவன் தான் கட்டடம் கட்டினார், பாஷ்யக்காரர் ஃபென்ஸ் போட்டார். ஆனா தேசிகன் விளக்கேற்றி வைக்கவே இன்னைக்கு ஆச்சரியமாக நல்ல வைதிக சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு அங்க. இல்லாட்டா மொத்தமா அவைதிகமா போயிருக்கும், வர்ணாசிரம தர்மங்கள் மொத்தமும் போயிருக்கும். ஆக அந்த தரிசனத்தை நாதமணிகள் ஆரம்பித்து வச்ச தரிசனம் சுவாமி தேசிகனாலே நன்றாக நிறைவேற்று நிற்கிறது, பிரகாசமா இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் சுவாமி சுவாமி நாதமுனிகள் தான் அத்வைத உற்சவத்துல திவ்ய பிரபந்த உற்சவத்தை நடத்தி வச்சவர், திருவாயூர் உற்சவத்தை. அதுக்கப்புறம் முதல்ல கலியன் ஆரம்பிச்சு வச்ச, அதுக்கப்புறம் நாதமுனிகள் நடத்தி வச்ச, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு வந்தபோது சுவாமி தேசிகன் தான் சீரகத்தில் அத்தியம் உற்சவத்தை நடத்தி வைத்தாங்க. வைபவம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தான் அந்த சீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீம் அபத்ரவாம் அனுதினம் சம்பர்தி சம்பர்தய அப்படிங்கிறது ரெண்டு தடவை சொல்றதுக்கு காரணமே சுவாமி தேசியன் தான் ரெண்டாவது தடவை சொல்ல சொல்லி ஏற்பாடு பண்ண. ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தா முதல்ல அந்த பாஷ்யக்காரன் நடத்தி வச்சு இதை குறைவில்லாமல் நடத்துறோங்கிறதுக்காக ஒரு தடவை சொல்ல ஏற்பாடு பண்ண. அதுக்கூட நின்று போன போது சுவாமி தேசியன் திருப்பி நடத்தின போது அப்ப இது ரெண்டு தடவை சொல்லுங்க என்று ஆஜ்ஞாபனம் பண்ண அப்படின்னு வைபவத்தில் இருக்கு. அதனால ஸ்ரீரங்க ஸ்ரீனு பேர் இருக்கு. அதாவது வேத பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் வேத வேறுபாடான திவ்ய பிரபந்தம் ரெண்டுத்தோடய உற்சவம் நடத்தி பெருமாள் கேட்டு எழுவதற்கு ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு பெயர் இருக்கு. இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும். இது இதுக்கு ஏற்பாடு பண்ணவர் நாதமுனிகள் சுவாமி தேசிகன் அப்படின்னு. அதனால தான் எல்லா ஊர்லேயும் ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு சொல்றோம். காஞ்சியில் இருக்கிற சீமன் காஞ்சி ஸ்ரீம்லாம் சொல்றது இல்லை, திருமணியில சீமன் ஸ்ரீசைல ஸ்ரீம்னு சொல்றது இல்லை. ஏன்னா இதுக்கு ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு பெயர் இருக்கு. ஏன்னா ரங்கநாதன் சன்னிதியில நடந்த வைபவம் இது. கலியன் ரங்கநாதன் சந்தியில் ஆரம்பிச்சார், நாதமுனி ரங்கநாதன் சந்தியில் நடத்தி வச்சார், சீபாஷ்யா ரங்கநாதன் சந்தியில் நடத்தி வச்சார், நின்று போடும்போது சுவாமி தேசிய ரங்கநாதன் சந்தியில் நடத்தி வச்சார். அந்த வைபவத்தை அதாவது தான் இதை எல்லா கோயிலையும் நாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஆக நாதமுனிகள் தயாபாத்திரமாக சுவாமி தேசிகன் இப்படி சம்பிரதாயத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் நாதமுனிகள் தரிசனம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்தார். அடுத்து ஒன்பதாவது லக்ஷ்மி தேவி தயாபாத்திரம். ராமானுஜ தயாபாத்திரம் ராமா அப்படின்னு வச்சுக்கான். ராமானு லக்ஷ்மி தேவிக்கு திருநாமம். அனுஜனா கூடவே இருக்கக்கூடிய தயா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, பிராட்டியினுடைய தயாபாத்திரமாக சுவாமி தேசிகன் இருந்தாருங்கிறதுக்கு சீஸ்துதி வைபவம் தான் நல்ல சாட்சி. யோகாரம்பத் துரித மனசோ விஸ்வதைகாந்தயுக்தம் சீஸ்துதி பாட பிராட்டியார் வந்து தாரையத்தை தனாயான்னு அந்த பிரம்மச்சாரிக்காக தனத்தை பொழிந்தார். தாயார் கிட்ட ஒரு தர்ம காரியத்துக்காக தனம் கேட்கிறார். சுவாமி ஜெய்சி எப்பவுமே பைசாவே கேட்க மாட்டார், யார்கிட்டையும் எந்த பைசாவும் கேட்க மாட்டார். ஆனா ஒரு பிரம்மச்சாரி ஒரு தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு சுக்கியமா இருப்பாங்க, தர்மத்துக்காக கேட்கற பைசா இல்லாம இருந்தாரு அப்படின்னா, தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் அப்படிங்கிற இல்ல தாயாரும் வரமாட்டார். லட்சுமி பிராட்டியும் லட்சுமி கடாட்சங்கிறது பைசா வேணும் வேணும்னா வராது, தர்மம் வேணும்னா பைசா கூட வரும். சுவாமி தேசியனுக்காக வராது, அவரும் தனக்காக கேட்கல. ஆக தாயாருடைய பரம கிருபாயின் பாத்திரமானவர் அப்படின்னு ஒண்ணு இங்க. இரண்டாவது ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளிடம் வேதாந்த தேசிகன் விருதம் வாங்கினவர், வேதாந்தாச்சாரியன் விருதம் வாங்கினவர். நேர தாயார் சந்தியில் வந்தபோது வேதாந்தத்துக்கு மாத்திரம் ஆச்சாரியன் இல்லை, சர்வதந்திரமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சர்வதந்திர சுதந்திரன்னு விருதம் கொடுத்தார். ஏன்னா மொத்த மொத்த வித்தைகளும் தாயார்கிட்ட இருக்கு. யஜ்ஞ வித்யா மகாவித்யா துக்கிய வித்யாச்ச சோமணி ஆத்ம வித்யாச்ச தேவீத்வம் விமுக்தி பரதாயினி ஆன்மீட்சிகி திரீ வார்த்தா தண்டநீதி துணைவச்சான் விஷ்ணு விஷ்ணு புராணத்தில் தாயார் தான் சகல வித்யாவுங்கிற வித்யாலட்சுமி அவர். யஜ்ஞ வித்யா மகாவித்யா ஆத்ம வித்யா ஆன்மீட்சிகி நான் லாஜிக்கு த்ரீ வார்த்தானா எக்கனாமிக்ஸ் தண்டநீதினா லா, மொத்தமும் தாயார்கிட்ட தான் இருக்கு. வைத்தியம் என்னென்ன இருக்கோ எல்லாம் இந்த மொத்தத்தையும் தேசியம் கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாம் நிரூபிச்சுக்கொண்டுட்டார் தாயார். அதான் அடி அடிக்கடி சொல்ற விளக்கம், சர்வதந்திர சுதந்திரம் விருதம் கொடுத்தாரு இல்லையா, தாயாத்தான் ஒரு யாராலும் கொடுக்க முடியாது, வேற யாரும் கொடுக்கும். ஏன்னா அவர்கிட்ட தான் மொத்தமும் இருக்கு, இருக்கிறவா தான் கொடுக்க முடியும். திடீர்னு போய் 10 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம கொடுக்க முடியுமா, நம்ம கிட்ட இல்லையே, இருந்தா கொடுப்போமா இல்லையாங்கிற விஷயம் வேற இல்லையே. தாயார்கிட்ட இருக்கு, இருக்கிறவா தான் கொடுக்க முடியும். மாதிரி யாருக்கு கொடுக்கணும் அவளை தான் கொடுக்க முடியும். திடீர்னு நம்ம ஒரு வாசல பிச்சைக்காரன் வராமல் 10 ரூபாய் போடுவோம், 10,000 ரூபாயும் கொடுப்போம் இல்லையா. அதனால தாயார் இந்த சர்வதந்த சுந்தர் விருதத்தை யாருக்கு கொடுக்கறனா இவருக்கு கொடுக்கணும் தான் கொடுக்குறேன். இவர் வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் முடியும், பிச்சைக்காரனுக்கு 10,000 ரூபாய் தகுதி கிடையாது. அப்போ 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒரு தகுதின்னு ஒன்று புரியும். அந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு தேசிய நாள் தான் முடியும், அவருக்கு தகுந்தவர் அவர் தான், கொடுக்கறதுக்கு தகுந்தவர் அவர் தான். இதில் வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது. தாயாருடைய அனுகிரகம் பெற்றதா அவர் நியாயசாஸ்திரத்தை மாற்றி எழுதுறார், மீமாம்சா சாஸ்திரத்தை மாற்றி எழுதுறாரு, நடுபுரிதான் நியாயசாஸ்திரத்தை எழுதுறார், மீமாம்சா சாஸ்திரத்தை திருத்தி எழுதுறார், எல்லாம் பண்ணாலும் தாயார். நீர் நியாயசாஸ்திரம் கௌதமம் பண்ணுது, மீமாம்சா சாஸ்திரம் ஜெய்மினி பண்ணுது, நீர் எப்படி மாற்றி எழுதுறோம், உங்களுக்கு யாரும் அந்த ரைட்டு கொடுத்தா அப்படின்னா நீர் கொடுக்க வேண்டாம், யார் கொடுக்கணுமோ அவர் கொடுத்தாரு, நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டியவர் கொடுத்தார், வாங்க வேண்டியவர் வாங்கினார், என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதனால் இது ஒன்று தாயாருடைய தயா பார்க்கணும். அதாவது தான் ஸ்ரீரங்கத்தில் அண்ணாக்கி தாயார் என் சன்னதி முன்னாடி அவர் இருக்கட்டும் அப்படிங்கிற, தேசியன் சன்னதி இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் தன் சன்னதிக்கு எதிர தேசியன் சன்னதி வச்சு கடாட்சம் பண்ணிட்டு இருக்கார். தயா பாத்திரமாகவே இன்னும் வச்சிருந்திருக்கார். ஏன்னா குழந்தை மாதிரி மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் ஜனனிவயோகோ ஏகலட்சியம் தயாயாக சொன்ன இல்லையா, எல்லாருக்கும் தயா பாத்திரம் சொல்றார். தாயார் கிட்ட சொல்றார், நீ தான் அம்மா, அவர் தான் அம்மா அப்பா, நான் குழந்தை, அப்ப தயா பண்ணணும். அம்மா அப்பா குழந்தைக்கு பண்ணா தயா பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணுங்கிற அந்த மாதிரி. அதனால எதுக்கே உட்காந்து வச்சுட்டேன், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே உள்ள அங்க உற்சவம் நடக்கிற உற்சவம் போக வேண்டாம், நீ எங்க பின்னாடி நானே எந்த உற்சவத்துக்கும் போல, நீ எந்த உற்சவத்துக்கும் போக வேண்டாம், அது உற்சவம்லாம் அவ பார்த்துப்பா, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் வேற யாருக்கும் கிடையாது. அவ எதுவும் உற்சவம் பண்ணிப்பான், பெருமாளுக்கு உற்சவம் பண்ணிப்பான், என்ன கவனிக்க மாட்டேன், பெருமாளுக்கு உற்சவம் பண்ணிப்பான், என் பெருமையை கவனிக்க மாட்டேன், பண்ணிக்கட்டும் நீ எங்கூடிய அப்படின்னு. பிராட்டியினுடைய பெருமையை நேரே நாட்டம் தம்பதி தெய்வத்தம்னா சேஷித்துவம் பிராட்டிக்கு, காரணத்துவம் உபாயத்துவம் எத்தனை இருக்கு, எல்லாத்தையும் ஸ்தாபிச்சவராக அப்படின்னாலே தாயாருக்கு அத்தனை உகப்பான். தேசிய கிட்ட கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே அப்படின்னு வாழ்த்தம் அப்படி தாயாருடைய தயா பாத்திரமாக இருக்கும் சுவாமி தேசியம் ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கிறார். பல ஊர்களில் கூட அப்படியே சேவை சாதிச்சிருந்திருக்கார் அப்படி நம்ம பார்ப்போம். தாயார் சந்திக்கிட்ட தான் தேசியம் சந்தி இருக்கும், பல ஊர்களில் பார்த்தா கூட தெரியும், அங்கங்க காஞ்சிபுரம் முதலான ஊர்களில் பார்த்தா தெரியும். அதே மாதிரியாக இன்னும் கூட பல அர்த்தங்கள், ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னா தாயார் மாதிரியாக தாயாரோட கூடவே இருக்கக்கூடிய பூமாதேவி அவருடைய தயாபாத்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இங்கே ஸ்ரீ பூஸ்துதி அப்படின்னு அருளி செய்த சுவாமி தேசிகன் பூமாதேவியுடைய பிரபாவத்தை ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்து பெருமாள் கிட்ட நம்ம சேர்க்கக்கூடியவராக, ஏன்னா பொறுமை அப்படின்னு கொஞ்சம் சேர்க்கக்கூடியவராக இருக்காரு. அந்த மாதிரி ராமானுஜ தயா பார்த்தா அந்த தயையை விசேஷமாக வச்சு தயா தேவிக்காக அந்த தயக்கு பாத்திரமா இருக்க அப்படின்னா தயா சதகம் அருள் செய்தார் அப்படிங்கிற அப்படின்னால ராமா அனுஜ தயா அப்படின்னா தயாதேவி, அந்த தயாதேவிக்கு பாத்திரமா இருக்கன்னா விஷயமா இருக்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் தான் தயா அருள் செய்த தயா சதகம் அருள் செய்த அங்கே கடைசியில் சொல்ற உங்க அனுகிரகத்தினால்தான் இதை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் தத்தளிச்சேன் இருக்கேன் எப்படியாவது என்னை காப்பாத்தி விடும், அதாவது தயா சதகம் பாடணும்னு ஆரம்பிச்சுட்டார் ஆனா வெளியில வர முடியல, சமுத்திரத்தில் உள்ளுக்குள்ள தத்தளிச்சு இருக்காராம் அவர் அப்படின்னு. அப்ப ஆத்ரியேதாக அப்படின்னு எல்லாம் பராசர வியாசர் முதலானவர்கள்லாம் கூட தயா சதகம் பாடுறதுன்னு ஆரம்பிக்கல, யாருமே எல்லாம் பரம் தட்டஸ்தாக எல்லாம் கரையிலேயே நிற்கிறாள். தயை பற்றி விரும்ப சொல்லிடு, கடல்ல போனா என்ன பண்றோம், நம்ம கரையில இருந்து வேடிக்கை பார்க்கறோம், வேணா காலை அனுப்பிச்சுப்போம், உள்ளுக்குள்ள போய் ஆழம் பார்க்கறேன்னு போறோமா, யாரும் போறதில்லை. பிராச்சேதச பிரபுதையோபி பரம் தட்டஸ்தாக அவளும் கரையில இருந்து தயானா இப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சோம். தத்திர வதி இருந்தம் தான் உள்ளே இறங்கிட்டேன், தயை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு இறங்கிட்டேன். அதல ஸ்பிருஷம் உள்ள முடிக்கிட்டே வெளில வர முடியல, உள்ளே தெரியல. பத்மாபதே பிரகசனோச்சிதம் ஆத்ரியேதாக கரையில் ரெண்டு பேர் கை கட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க, பெருமாள் தயார் இந்த குழந்தை பாரு உள்ளே இறங்கிட்டு போயிருந்தது. அப்போ என்ன சொல்கிறார், அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், தயாதேவியே ஒன்னு அனுப்பி நான் உள்ளே இறங்கிட்டேன் ஆழம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, என்னை இப்போ கரையேற்றம்னா தயதான், அந்த தயதான் என்னை கரையேற்றணும், வேற கரையேற்ற முடியாது. ஆக நான் உள்ளே இறங்கிறதுக்கும் காரணம் தயாதான், வெளியில் வரத்துக்கும் தயாதான் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அப்படியாக தயா பாத்திரமாகவே இருந்து சுவாமி தேசிகன் இந்த வைபவத்தோடு நமக்கு பல அனுகிரகம் பண்ணதை உணர்த்தக்கூடிய ஒரு தனியன் இது. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் என்பது அடியன் யதாசக்தி சுருக்கமாக சொல்லுங்கள், ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள், நான் விஸ்தாரமாக அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஞான வைராக்கிய பூஷணம் என்பதற்கே 10 கருத்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு தெளிவாக சொல்லி அடியன் கேள்விப்பட்டிருக்கேன், அடியனும் எழுதியிருக்கேன். மொத்தமாக இது ஒரு சாதாரண தெரியும் கிடையாது, நான் முன்னாடி அடியன் வித்யாபனம் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு சாதாரணம். இப்படி ஆனால் சுவாமி தேசிகன் திருமந்திரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ரொம்ப பெரிய பெரிய அர்த்தங்களே சுருங்க காட்டும் சின்ன கண்ணாடி அப்படின்னு சாதிக்கிறேன். அது அந்த மாதிரி ரொம்ப பெரிய அர்த்தங்களையெல்லாம் சுருக்கமாக காட்டக்கூடிய ஒரு தனியன், சகல க்ஷேமங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தனியனாக இந்த ராமானுஜ தயாபாத்திரம் என்கிற தனியன் இருக்கிறது. இந்த அதனால் இந்த அவதாரம் நம்ம கட்டாயம் கொண்டாடணும், அந்த தனியனையே சொல்லி நாம் முடித்துக் கொள்வோம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம்.